Namo namo namo namo nama Shivaya Om. Namo namo namo namo nama Shivaya Om. Nama Shivaya, nama Shivaya, Shiva Shivaya Om. Nama Shivaya, nama Shivaya, Shiva Shivaya Om. Hara Hara Shiva Me Arunachalane, Hara Hara Shiva Me Annamalaye. Namo namo namo namo nama Shivaya Om. Jada mudi kudal kadal nama Shivaya Om. Hara Hara Shiva Me Arunachalane. Jodimayamana malai jnana guruvaalum malai வானமதியோடு பலர் கூடும் மலை நீர்தனை பூசுபவர் தேடும் மலை கூடுமடியார்களுடன் பேசும் மலை அண்ணாமலை நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம் சுடர் விடும் மலை குகை நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அண்ணாமலையே ஆவாரங்காட்டு மலை தேவாரம் கேட்கும் மலை கூறாத பொருள் எல்லாம் கூறும் மலை தீயாய் தகிக்கும் மலை அந்த எருமை ஏறும் யமனை மிதிக்கும் மலை அண்ணாமலை நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம் இதம் தரும் பதம் தரும் நம சிவாயவோம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே வேதமலை ஞானமலை மௌனமலை கோடியுகமானமலை ஆதிசிவன் வாழும் மலை தீப ஒளி ஏற்றும் மலை சீற்றமலை வாட்டமுடு வந்தவரை தேற்றும் மலை அண்ணாமலை நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ அகார உகார மகார நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அண்ணாமலையே மஞ்சு உலவும் மலை மாமுனிவோர் வாழும் மலை தஞ்சம் தர துடிக்கும் ஞானமலை அஞ்செழுத்தை நெஞ்சில் நிறைக்கும் மலை நீரணியும் நெற்றியெல்லாம் கொஞ்சும் மலை அண்ணாமலை நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம் உமாபதே சதாசிவா நம சிவாயவோம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே மாது ஒரு பாகனனான மலை ஆதி அந்தம் ஏதுமில்லை என்றபடி நின்றமலை சூது பகை அண்டிவிடக் கண்டு உடன் ஆதரவாய்த் தோன்றும் மலை எங்கள் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ கிரிவல சுகம் தரும் நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. ஆதிமலை நீதிமலை நாதமறை ஆளுகிற ஜோதிமலை சொப்பனத்தில் தோன்றும் மலை சாதி மத வேதமிலா ஆதிசிவன் வாழுகிற கோயிலன ஓங்கும் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம் நினைத்ததும் வரம் தரும் நம சிவாயவோம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. விட்டுக்கு மண் சுமந்து வந்து பிரம்படியை பட்டமலை சித்தரெல்லாம் சுற்றும் மலை நெற்றியிலே தீப்புரளும் நேத்திரமும் பாம்பணியும் ஆகவுமாய் தோன்றும் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ மலை வடிவினில் குரு நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. மலை மாரணை போலே புறம் மூன்றும் கொசும் கயரித்த மலை மணியொலியோ என்னாலும் எப்பொழுதும் எங்கும் ஒலிக்கும் மலை பொன்னு மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம் மனந்தனில் நிறைந்திடும் நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. ருத்ராட்சம் காய்க்கும் மலை ருத்ரமுகம் காட்டும் மலை நித்தம் நினைப்போரை தாங்கும் மலை கை தொழுவோ அச்சமகற்றி அகத்தே ஒளி சேர்க்கும் அச்சன் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ எமை வழி நடத்திடும் நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. சங்கம் ஒலிக்கும் மலை சந்திரரும் சூரியரும் தொங்கும் சரவிளக்காய் ஆனமலை எங்கும் சிவ சிவ சிவ என்னும் தவமுனி குருமாரை சுமந்தமலை அண்ணாமலை. நமோ நமோ நம சிவாயவோம். தபோதனர்வணங்கிடும் நம சிவாயவோம். ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. செய்யும் தொழிலுக்கு ஏதும் தடையென்றால் கை தூக்கிவிட்டு களிக்கும் மலை. மையத்தில் மையோ மரகதமோ என்றபடி நின்ற மலை ஐயன் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம். அரு மருந்தெனத்திகள் நம சிவாயவோம். ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. மலர் மாலை சூடும் மலை நம்மை எல்லாம் கன்றை பசு போல காக்கும் மலை. என்றும் மடிமேல் நம்மை தாங்கி தேற்றும் மலை. புவியில் நெடிய மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம். மனோபலம் தரும் குரு நம சிவாயவோம். ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. நோய்க்கு மருந்து மலை, நோன்பில் உயிர்க்கும் மலை, ஒருபடி மேலான மலை. நீசடையோ நித்தம் அருள் பொழிய நெஞ்சில் நிறைந்த மலை பித்தன் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ. மனக்குறை தகர்த்திடும் நம சிவாயவோ. ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. வளரும் மலை வைகரையாய் புலரும் மலை, பக்தருக்கு தளரும் மலை தானமலை. ஏங்கி அழைக்கின்ற பக்தர் குரலுக்கு பதறி துடித்து வரும் சொக்கன் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம். மறைந்தருள் புரிந்திடும் நம சிவாயவோம். ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. இந்திரனும் தேவருடும் வந்து வந்து போற்றுகிற அந்த மலை எந்த மலை அம்புவியில். விந்தியமும் மேருமலை கூடையினை இல்லையென நின்ற மலை நீருமலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம். பல பல பயந்தரும் நம சிவாயவோம். ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. வந்தவரையெல்லாம் வாழ வைத்து வாழ வைத்து நெஞ்சம் நிறைந்ததனால் நிமிர்ந்த மலை அஞ்சு சடை உரளும் திருமார்பில் நீரணிந்து ஈசன் அருளும் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ மகேஸ்வர கணாதிப நம சிவாயவோ ஹரஹர சிவமே அருணாச்சலனே. தங்கக் கொடியோடும் செல்வமலை காண்போரின் அங்கம் சிலு சிலு கவைக்கும் மலை அங்கங்கே தங்கித்தவம் செய் குருமார் நிறைந்ததே எங்கள் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ குறை இனி எமக்கில்லை நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. அடியார்க்கு உதவும் மலை வாழ வழி காட்டி கரை சேர்க்கும் ஈசன்மலை செல்வமெல்லாம் கூட்டி வரும் அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ நம சிவாய நம சிவாய சிவ சிவாயவோ ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. அருணாச்சல சிவ வளமும் நீ அருணாச்சல சிவ பேச்சும் நீ அருணாச்சல சிவ மூச்சும் நீ அருணாச்சல சிவ தாகம் நீ அருணாச்சல சிவ தவமும் நீ அருணாச்சல சிவ தாகம் நீ அருணாச்சல சிவ தவமும் நீ அருணாச்சல சிவ தானம் நீ அருணாச்சல சிவ தயவும் நீ அருணாச்சல சிவ. அருணாச்சல சிவ கனலும் நீ அருணாச்சல சிவ உறவும் நீ அருணாச்சல சிவ உயிரும் நீ அருணாச்சல சிவ மோகம் நீ அருணாச்சல சிவ தியானம் நீ அருணாச்சல சிவ மோகம் நீ அருணாச்சல சிவ தியானம் நீ அருணாச்சல சிவ வரவும் நீ அருணாச்சல சிவ புகழும் நீ அருணாச்சல சிவ. அருணாச்சல சிவ தந்தை நீ அருணாச்சல சிவ కాలం నీ అరుణాచల శివ, కోలం నీ అరుణాచల శివ, దీపం నీ అరుణాచల శివ, దిశయం నీ అరుణాచల శివ, దీపం నీ అరుణాచల శివ, దిశయం నీ అరుణాచల శివ, కొడుపదు నీ అరుణాచల శివ, నడపదు నీ అరుణాచల శివ. మనమెల్లాం అరుణాచల శివ, కనవెల్లాం అరుణాచల శివ, నినైవెల్లాం అరుణాచల శివ, నిగழ்வதெல்லாம் அருணாச்சல சிவ, மலையானாய் அருணாச்சல சிவ, குருவானாய் அருணாச்சல சிவ, மலையானாய் அருணாச்சல சிவ, குருவானாய் அருணாச்சல சிவ, மரவேனோ அருணாச்சல சிவ, திரவேனோ அருணாச்சல சிவ. தேடிச் சென்று திருந்தடியேத்துமின் நாடி வந்தவர் நம்மையுமாட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கை தொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே. அக்னி வாயுலிங்கமே சம்போ சிவ சம்போ, குபேர ஈசான்ய வருணயம நிருதிலிங்கமே சிவ சம்போ, சிவாய நம ஓம் சிவாய நம. நடனமாடும் ஈசா மலையாக நின்ற பித்தா, நடனமாடும் ஈசா மலையாக நின்ற பித்தா, இரவு நேரமெல்லாம் கிரிவலம் செய்கிறோம், பொழுது புலரும் போது புது வழி காண்கிறோம். சரணம் சரணம் அருணாச்சலமே சரணம், நாளும் பொழுதும் தலமே தருவாய் சரணம். அருணாச்சலமே சிவமே சரணம் சரணம், சிறுகூன் பிறையை சுமந்த இறையே சரணம். ஹர ஹர சிவ சிவ சிவ ஹர ஹர சிவ சரணம் சரணம். மாலையோனே உன் உறவு வேண்டுமையா, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. அரவு மாலையோனே உன் உறவு வேண்டுமையா, கலியுக பூமியில் காப்பது கிரிவலம், ஒரு முறை சுற்றினால் ஒரு கோடி புண்ணியம். மறவோம் மறவோம் அருணாச்சலனே மறவோம், வருவோம் வருவோம் மீண்டும் மறுனை வருவோம். சம்போ சிவ சம்போ சிவ சம்போ சிவ சம்போ, சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ. ಆದರು ಸರಿಬಾಗನೆ ಶಿವಮೇ, ನಾನು ನೈ ಕಂಡಾಗಣು ಶಿವಮೇ, நீயோ கிடை மீது பிறையோ உன் மீது, கிடை வாகனம் போலே வரம் எனக்கெப்போது, அழகிய மாதொரு சரிபாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. தெரியும் திசையெல்லாம் உம்முகமே, மயங்கி அலைகிறதே என் மனமே, ஒவ்வொரு அரிசியிலும் ஈசா உன் பெயரே, ஒவ்வொரு அரிசியிலும் ஈசா உன் பெயரே, வாழும் வழி ஈசன் வழி என்ற போதும் இன்னும் என்ன தாமதமாதொரு சரிவாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. தந்தென்னை தயவோடு ஆளணுமே, நாளை நாளை என சொல்லாதே சிவமே, நாளை நாளை என சொல்லாதே சிவமே, நீயே குரு அடியேனொரு அடிமையாக உன்னை பாடுகின்றேன் மாதொரு சரிவாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. முதலாய் பாடுகிறேன், அஞ்செழுத்தில் உன்னை தேடுகிறேன், நெஞ்ச குறை தீர வருவாயா சிவமே, நெஞ்ச குறை தீர வருவாயா சிவமே, நாளும் உனை பாடும் எனை இடைவிடாது அருப்பொழிந்து காத்திடுமாதொரு சரிவாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. நீயோ கிடை மீது பிறையோ உன் மீது, கிடை வாகனம் போலே வரம் எனக்கெப்போது, அழகிய மாதொரு சரிபாகனே சிவமே, நானுனை கண்டாகணும் சிவமே. சொல்லிவிடுகிறேன் வேதம் புரியல சிவமே, ஏதும் புரியாமல் எப்படி அதனை சொல்லி மகிழ்வேன் சிவமே, நான் அறிந்தது நமச்சிவாயமெனும் அஞ்செழுத்துதான் சிவமே, நாலு பேருக்கு நல்லது செய்யும் குணம் உண்டெனக்கு சிவமே, இந்த வழியிலே மோட்சம் என்பது கிடைக்காதா என் சிவமே, சங்கர சங்கர சரணம் அருணாச்சல சிவ சரணம், சங்கர சங்கர சரணம், அண்ணாமலையே சரணம். நான் ஒரு உண்மை சொல்லி விடுகிறேன், வேதம் புரியல சிவமே. ஆறு என்பது ஓடி முடிவது கடலில் தானே சிவமே, சங்கர சங்கர சரணம். வாழ்க்கை என்பது ஆடி முடிவது காட்டில் தானே சிவமே, அருணாச்சல சிவ சரணம். ஆறு நடுவிலே பயிர் வளர்த்தது உயிர் வளர்ந்தது சிவமே, வாழ்ந்த வாழ்க்கையில் புண்ணியம் உண்டோ நான் அறியேனே சிவமே. பாரமில்லாது என்னை வாழவை அருணாச்சல குரு சிவமே, சங்கர சங்கர சரணம், அருணாச்சல சிவ சரணம். சிவ சங்கர சங்கர சரணம், அண்ணாமலையே சரணம். நான் ஒரு உண்மை சொல்லி விடுகிறேன், வேதம் புரியல சிவமே. ஏதும் புரியாமல் எப்படி அதனை சொல்லி மகிழ்வேன் சிவமே. எத்தனை பிறவி எத்தனை பிறவி நான் எடுப்பதோ சிவமே, சங்கர சங்கர சரணம். இந்த பிறவிக்கு இனி ஒரு பிறவி தந்து விடாதே சிவமே, அருணாச்சல சிவ சரணம். எத்தனை முறைதான் பித்தனாகவே நான் அலைவதோ சிவமே, சித்து என்பதும் முக்தி என்பதும் நான் காண்பேனோ சிவமே. சுற்றி வருகின்ற கிரிவல பாதை முடிவில் வந்து நில் சிவமே, சங்கர சங்கர சரணம், அருணாச்சல சிவ சரணம். சிவ சங்கர சங்கர சரணம், அண்ணாமலையே சரணம். நான் ஒரு உண்மை சொல்லி விடுகிறேன், வேதம் புரியல சிவமே. ஏதும் புரியாமல் எப்படி அதனை சொல்லி மகிழ்வேன் சிவமே. நான் அறிந்தது நமச்சிவாயம் எனும் அஞ்செழுத்துதான் சிவமே, நாலு பேருக்கு நல்லது செய்யும் குணமுண்டெனக்கு சிவமே. இந்த வழியிலே மோட்சம் என்பது கிடைக்காதா என் சிவமே, சங்கர சங்கர சரணம், அருணாச்சல சிவ சரணம். சிவ சங்கர சங்கர சரணம், அண்ணாமலையே சரணம். ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி, ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி. இசனே என பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி, இசனே என பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி. நாளெல்லாம் இனி நல்ல நாள், மலை சுற்றினால் கோடி நன்மைதான். நாளெல்லாம் இனி நல்ல நாள், மலை சுற்றினால் கோடி நன்மைதான். ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி. கங்கையும் அவன் தாங்குவான் திரை மதியும் தாங்குவான் கங்கையும் அவன் தாங்குவான் திரை மதியும் தாங்குவான் சங்கராயன பாடினான் நம்மை கூட தாங்குவான் சங்கராயன பாடினான் நம்மை கூட தாங்குவான் காமனை எரி செய்தவன் நம் பாவமும் எரிப்பான் காமனை எரி செய்தவன் நம் பாவமும் எரிப்பான் ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி நான் முகன்னுடன் மாதவன் அடிமுடியை தேடினான் நான் முகன்னுடன் மாதவன் அடிமுடியை தேடினான் ஈசனோ புவி மீதிலே அடியாரை தேடுவார் ஈசனோ புவி மீதிலே அடியாரை தேடுவார் முழு பக்தியில் நாம் பாடுவோம் சிவன் முன்னே தோன்றுவான் முழு பக்தியில் நாம் பாடுவோம் சிவன் முன்னே தோன்றுவான் ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி சனேயன பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி நாளெல்லாம் இனி நல்ல நாள் மலை சுற்றினால் கொடி நன்மைதான் ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி சிவனாடும் மாட்டம் போலே தீபம் எரிகிறது கைலாய மலையே இந்த மண்ணில் இறங்கியது கார்த்திகை மாதம் சிவனடியாரின் கூட்டம் பெருகியது கடலோ கடலின் அலையோ எனவே கிரிவலம் நடக்கிறது ஆலயமணியோ ஓயாதொலிக்க பூஜை நடக்குது ஈசன் அருளை பெறவே நம்மை அருணை அழைக்குது சிவனாடும் மாட்டம் போலே தீபம் எரிகிறது கைலாய மலையே இந்த மண்ணில் இறங்கியது கார்த்திகை மாதம் சிவனடியாரின் கூட்டம் பெருகியது கடலோ கடலின் அலையோ எனவே கிரிவலம் நடக்கிறது ஆலயமணியோ ஓயாதொலிக்க பூஜை நடக்குது ஈசன் அருளை பெறவே நம்மை அருணை அழைக்குது அண்ணாமலை உச்சி ஜொலிக்கின்றது. அண்ணாமலையார் நெஞ்சில் கருணை பொங்கி பெருகிடுதே, உண்ணாமுலையாள் அம்மை விழிகள் அபயம் என்கிறதே, கூடிய கூட்டம் மரோகராயன கோஷம் போட்டிடுதே, மலைமேல் தீபம் விண்ணை தொடுகிறதே. சிவநாடும் மாட்டம் போலே தீபம் எரிகிறது, அந்த கைலாய மலையை இந்த மண்ணில் இறங்கியது. அதெல்லாம் மலை அல்லவே, திருவண்ணாமலை கீடு இணையில்லையே. கிரிவலமாக போகும் வழியில் புதையல் இருக்கிறதே, புதையல் என்பது பொருளல்ல பொன்னருளாய் கிடைக்கிறதே, அருளை தேடும் சிவனடியாரை ஜோதி அழைக்கிறதே, மழையோ புயலோ தீபம் ஜொலிக்கிறதே. சிவநாடு மாட்டம் போலே தீபம் எரிகிறது, கைலாய மலையை இந்த மண்ணில் இறங்கியது. கார்த்திகை மாதம் சிவனடியாரின் கூட்டம் பெருகியது, கடலோ கடலின் நலையோ எனவே கிரிவலம் நடக்கிறது. ஆலயமணியோ ஓயாதொலிக்க பூஜை நடக்குது, ஈசன் அருளை பெறவே நம்மை அருணை அழைக்குது. அண்ணாமலை